அதுபோலவே வானத்தை கொண்டே நீரை கொண்டே பூமி விரிவடைகிறது அப்படிங்கிறோம். அது மாதிரியே இன்னொன்று, நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலிதான் நல்காதாகிவிடின். கடல் கூட தன்னுடைய நீரில் அளவில் குறைஞ்சிருங்கிறான். மழை மட்டும் பொழியலன்னு சொன்னால் கடல் கூட தன்னுடைய நீரினுடைய அளவு குறைஞ்சி சுண்டி போயிடுங்கிறான். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் குறைஞ்சிரும், குன்றும்னா குறையும். மிகப்பெரிய கடல், நெடுங்கடல், எவ்வளோ தூரம்னு தெரியாத, தெற்கு திசை தெரியாத கடலில் இருக்கிற தண்ணி கூட மழை மட்டும் பெய்யலைன்னா அழிஞ்சு போயிருங்கிறான் திருவள்ளுவன். உண்மைதான், இப்போவும் பூமியில் நீர் அத்து போனதுக்கு காரணமே நம்ம நீரை அழித்தது தான். அது மாதிரியே நம்ம நினச்சா நீரை உற்பத்தி பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்ததும் தமிழ் அறிவு தான். வரப்புங்கிற ஒன்று, பூமிக்கு வெளியில் காற்று பகுதியில் எழுப்புகிற சுவர் இது. பூமியோட விளிம்புங்கிறது பூமியோட கோள வடிவம், அதுக்கு மேலே நீங்கள் எழுப்புகிற சுவர் இருக்கு பாருங்கள், அது பூமிக்கு வெளியில் காற்று வெளியில் நீங்கள் எழுப்பி வைக்கிற சுவர். அது வந்து பூமியினுடைய விரிவாக்கத்துக்காக, இந்த எக்ஸ்டென்ஷன் ஆர் தி டெவலப்மெண்ட், அதாவது விரிவாக்கம், எப்படி சொல்கிறது, விரிவுபடுத்துறது அல்லது பெருசாக்குறது. எப்படி பூசணி பிஞ்சு தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி தன்னை பெருசாக்கியதோ அதை மாதிரி, எப்படி இந்த அரசாணிக்கான்னு சொல்கிறோமே பரங்கிக்காய், எந்த எப்படி பலூன் வந்து காற்றை உள்வாங்கி உள்வாங்கி விரியுதோ அது மாதிரி, பூமி வெப்பத்தின் துணை கொண்டு நீரையும் காற்றையும், நீரே காற்றினுடைய வடிவம் தான் இல்லையா, ஹைட்ரஜன் ஆக்சிஜனுங்கிற ரெண்டு வாயுக்களினுடைய வடிவம் ஒன்று சேர்ந்த வடிவம் தான், அதை உள்வாங்கி தான் பூமியை தன்னை விரிவடைய செய்கிறது. எப்போல்லாம் இந்த தண்ணியை நீங்கள் நெருப்போட கலந்து ஆவியாக்குறீங்களோ அப்போல்லாம் பூமியோட அளவும் குறைஞ்சிரும், பூமியில் நீரும் அத்து போயிடும். நீரை திடப்பொருளாகவும் இருக்கும், நீர் திரவ பொருளாகவும் இருக்கும், வாயு பொருளாகவும் இருக்கும். இந்த பொருளை பூமியில் திரவ பொருளாகவோ திடப்பொருளாகவோ நிறுத்தி வைக்கணும்னு சொன்னால் பூமியினுடைய மையத்தில் இருக்கிற வெப்பத்தோட அளவை குறைக்கணும். எப்பெல்லாம் நீங்கள் அந்த நெருப்புக்கு எதிர்வினையான அந்த நெருப்பினுடைய வெப்பத்தை தணித்து அதை கட்டுப்படுத்துகிற ஆற்றலுடைய மிகப்பெரும் பொருள், இந்த அண்டவெளியில் எந்த கோளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பூமிக்கு மட்டும்தான் இருக்குது, அதுதான் நீர். நீர் உள்வாங்கும் திறன், எந்த பொருள் பூமியிலேருந்து எரிஞ்சாலும் அவ்வளவு சீக்கிரமாக எரியறதும் இல்லை, அவ்வளவு சீக்கிரமாக பூமியை விட்டு கடந்து போன பிறகு அது மீண்டும் திரும்பி வர்றதும் இல்லை. ஒரு பேப்பரை எரிச்சிங்கன்னா சாம்பலாயிரும், பேப்பர் போனது போனது தான். பிளாஸ்டிக்கை எரிச்சிங்கன்னா அழிஞ்சு போயிடும், போனது போனது தான். எண்ணெயை ஊற்றிங்கன்னா எரிஞ்சு போயிடும், போனது போனது தான். மரத்தை எரிச்சிங்கன்னா எரிஞ்சு போயிடும், போனது போனது தான். தண்ணியை ஆனால் ஒரு பாத்திரம் மாதிரி ஒரு இடத்துல வச்சு எரிச்சிங்கன்னா நீராவியாக மாறி வெப்பத்தோடு கலந்து மேலே போயிட்டு மீண்டும் திரும்பி குளிர்ந்து நீராகவே மாறி பூமிக்கு வரும். வெப்பத்தை கடத்துகிற ஒன்றுக்காக, பூமியில் உள்ள உயிர்களுக்கு உயிர் வாழறதுக்காகவே அந்த நீரை பூமியிலே இறக்குகிற மாபெரும் அறிவியல் அறிவு எதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியோட வரைவு விளிம்புக்கும் வெளியில் வரப்படுத்து நிறுத்துறதன் மூலமாக தான் அந்த நீர் புவியீர்ப்பு விசையின் காரணமாக மிகப்பெரும் அளவில் பூமி உள்ளே இறங்குது. அதுதான் வெப்பத்தை கடத்தி கடத்தி கொஞ்சம் கொஞ்சமாக பூமியின் மையத்தில் இருக்கிற வெப்பத்தை கட்டுப்படுத்தி பூமியில் உயிர்களுக்கு உயிராக இன்றளவுக்கும் பூமி உள்ளே ஊடுருவி நிற்கிது. அதுக்காக தான் வரப்படுத்து நீரை நிறுத்தணும், அதனால தான் அதை செயற்கை ஆக்கினோம் மனிதர்கள். மே ஆறறிவு படைத்த மனிதன் அதை செயற்கையாக ஆக்கி இந்த பூமியில் உள்ள உயிர்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்தான். அவனுக்கு பேர் தான் உழவன்னு பேர். அந்த மாதிரி நிறுத்துகிற தண்ணியை, ஈரமும் மண்ணுமாக கலந்திருக்கிற தண்ணியிலிருந்து நீங்கள் நீரை எடுத்து எடுக்க எடுக்க பூமியின் மையப்பகுதியிலிருந்து வெப்பம் சீறிக்கிட்டு மேலெழும்புது. ஏன்னா அந்த வெப்பத்தை தடுக்கிற தடையே இல்லாமல் எரியிற நெருப்புக்கு மண்ணும் மரமும் ஒன்று தான், சரியா, மக்கிய பொருளும் குப்பையும் ஒன்று தான். தங்கம் வெள்ளி அது எதையும் கண்மூடித்தனமாக பார்க்குவதே இல்லை, எரியறதுக்கு எல்லாமே ஒன்று தான். செத்த பிணமாக இருந்தாலும் ஒன்று தான், உயிரோடு இருக்கிற மனிதனாக இருந்தாலும் ஒன்று தான். அதற்கு வந்து அளவு, அதுக்கு வந்து அறிவு கிடையாது, இரக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்மூடித்தனமான தன்னுடைய செயல் ஒன்று மட்டுமே தான் அதுக்கு இலக்கு. அதனால் நீங்கள் எரியிற பொருள்லேருந்து ஈரத்தை அப்புறப்படுத்தினீங்கன்னா அது நெருப்புக்கு உரம் வச்சது மாதிரி தான் இருக்கும், சரியா. நன்றி, வணக்கம். நீர் என்பது செயற்கையாக உற்பத்தி செய்யக்கூடியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி.